الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين அன்புக்குரிய முஸ்லிம்களே, நாம் தொடர்ச்சியாக புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய நீண்ட ஹதீஸை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த ஹதீஸின் இரண்டாவது பாகம். முதல் பாகத்தில் நாம் மனிதனுடைய படைப்பை பற்றி நாம் பார்த்தோம். பிறகு 120 நாட்களுக்கு பிறகு அவனுடைய தாயின் கருவில் அவனுக்கு ரூஹ் ஊதப்படுகின்றது. நான்கு விஷயங்கள் எழுதப்படுகின்றது. அந்த நான்கு விஷயங்களை பற்றி நாம் முழுமையாக அறிந்தோம். அதற்கு பிறகு இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் சொல்லப்படக்கூடிய விஷயம், ஃபவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா லா இலாஹ கைரு இன் அஹதகும் லயஅமலு பிஅமலி அஹ்லி ஜன்னா حتى ما يكون بينه وبينها الا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعهل اهل النار فيدخلها وان احدكم ليعمل بعمل اهل النار حتى يكون بينه وبينها الا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل اهل الجنه فيدخلها الله ميد சத்தியமாக அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எவரும் இல்லை. நிச்சயமாக உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளுடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கின்றார். எதுவரை என்றால், அவன் சொர்க்கத்தில் நுழைவதற்காக ஒரு கை அளவுதான் தொலைவு இருக்கின்றது. ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், ஆனால் அவனுக்கு எழுதப்பட்ட விதி வந்துவிடுகின்றது, முன் வந்துவிடுகின்றது. ஃபயஅமலு பிஅஹ்லி அல்ஹன்னார், அவன் நரகவாசிகளுடைய அமலை செய்து விடுகின்றான். ஃபயதுஹுலஹா, அவன் நரகத்தில் நுழைந்து விடுகின்றான். மற்றும் நிச்சயமாக உங்களில் ஒருவர் நரகவாசிகளுடைய அமல்கள் அதை செய்து கொண்டு வருகின்றான். எதுவரை என்றால், அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு கை அளவுதான், ஒரு முழங்கை அளவுதான் தொலைவு இருக்கின்றது. அவனுக்கு எழுதப்பட்ட விதி முன்னேறி விடுகின்றது. அவன் நல்ல சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்து விடுகின்றான், சொர்க்கத்தில் நுழைந்து விடுகின்றான். அன்பு கூறுகளில் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸின் முதல் பாகத்தில் நாம் பார்த்தோம், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு தன்மைகளை கூறி இங்கு கூறினார்கள். அஸ்ஸாதிக் அல் மஸ்தூக், உண்மையானவர், சொல்லக்கூடியவர், உண்மையாளர். இரண்டாவது, சொல்லப்பட்ட விஷயம் உண்மைப்படுத்தப்பட்ட விஷயம். இரண்டா, இது மறைவான விஷயங்கள், யாரும் அறிய முடியாது. ஆக இரண்டாவது விஷயத்தில் சொல்லப்பட்டது வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மீது சத்தியமாக நான் கூறுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவர் சொர்க்கவாசியுடைய அமலை செய்து கொண்டே இருக்கின்றான். பிறகு அவனுக்கு எழுதப்பட்ட எதுவரை என்றால், எழுதப்பட்ட அவனும் சொர்க்க மிக தொலைவாக, அவனுடைய ஒரு முழங்கை அளவுதான் அதனுடைய தொலைவு இருக்கின்றது, மிகவும் நெருக்கமாக ஆகிவிடுகின்றான். ஆனால் அவன் எழுதப்பட்ட அவனுக்காக எழுதப்பட்ட விதி முன்னே வந்து விடுகின்றது. அவன் நரகவாசிகளுடைய அமலை செய்து விடுகின்றான். இங்கு அன்பு குறுகள் நாம் சிந்தித்து கடமைப்பட்டுள்ளோம். இங்கு இந்த ஹதீஸுடைய ஒரு இந்த பகுதியை நாம் இதை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி செய்தோம் என்றால், நாம் சில நேரத்தில் தவறாக புரிந்து கொள்ளலாம். இதே ஹதீஸுடைய இன்னொரு பகுதியில் சொல்லப்படுகின்றது, புகாரில் வரக்கூடிய ஹதீஸில், மக்கள் பார்க்கும் அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் அவன் என்ன செய்கின்றான், சொர்க்கவாசிகளுடைய அமலை அவன் செய்கின்றான். மக்களுடைய மத்தியில், மக்களுக்கு முன்னால், மக்கள் அவனுக்கு முன்னால் வரும்பொழுது நல்ல அமல்களை செய்வது போல் இருக்கின்றான். ஆனால் அவனுடைய தனிமையுடைய வாழ்க்கை, அவன் தனிமையில் செய்யக்கூடிய வாழ்க்கை யாரும் அறிய மாட்டான். மக்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது நல்ல அமல்களை செய்கின்றான், பேணுதலாக இருக்கின்றான். ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை பற்றி தெரியவில்லை. முகஸ்துதிக்காக செய்கின்றானோ அல்லது உலக சேவைக்காக இந்த விஷயங்கள் செய்கின்றானோ மனிதர்கள் அறிய மாட்டார்கள். பார்ப்பதற்கு சொர்க்கவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருக்கின்றான் என்று இங்கு ஹதீஸில் சொல்லப்படுகின்றது. ஃபீமா யப்தூலின் நாஸ், மக்களுக்கு மத்தியில் அவன் இதை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுடைய அசல் ரூபம் எப்பொழுது வெளியேறும், எப்பொழுது மக்களுக்கு தெரியும் என்றால் அவனுடைய கடைசி நேரம், அவனுடைய மரண சருவாயில் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றால் அங்கு அவன் உண்மையான அவனுடைய முகம் வெளி தென்பட்டுவிடும். அவன் பாவங்களை செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று அங்கு அந்த நேரத்தில் அவன் பாவங்களை நரகவாசிகளுடைய அமல்களை செய்வான், நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அமல்களை செய்வான். அங்கு அவனுக்கு நேரம் மௌத்து வந்துவிடும், அவன் நரகவாசியாக ஆகும். அதே போல மனிதன் நரக பாவங்களில் ஈடுபட்டு இருக்கின்றான், தன்னை முழுமையாக பாவத்தில் ஈடுபட்டு இருக்கின்றான். எப்படி என்றால் மக்கள் அவனை இவன் நரகவாசிதான் கருதுவார்கள், இவன் எப்பொழுதுமே மன்னிக்கப்பட மாட்டான் என்று நினைப்பார்கள். ஆனால் சீமா யப்தூலின் நாஸ், மக்களுடைய மத்தியில், மக்களுக்கு மத்தியில் அவன் இந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அது மக்களுக்கு தெரியாது. எப்பொழுது இது வெளிப்படும்? அவருடைய கடைசி நேரம் வரும் பொழுது, அவனுடைய மௌத்து வரக்கூடிய நேரம் இருக்கும் பொழுது, எதுவரை அவன் நரகத்தில் செல்லக்கூடிய அந்த அல்ல ஒரே ஒரு கை மொழ அளவு இருக்கக்கூடிய நிலைமையில் அவனுடைய அசல் ரூபம், அவன் எதை மறைத்து கொண்டு அமல்களை செய்தானோ, எந்த அமலை அல்லாஹுக்காக மட்டுமே ஹாலிஸாக செய்தானோ, அது மக்களுக்கு மத்தியில் மக்கள் அறிந்து கொள்வார்கள். நாம் சிந்தித்தது தவறானது, உண்மையில் இவன் இறையச்சம் உள்ளவுடையவனாக இருந்தான் என்று அதற்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் வரும். அவன் சொர்க்கவாசிகளுடைய அமலை அவன் மக்களுக்கு மத்தியில் அங்கு செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். ஃபையதுகுலுல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். இந்த ஹதீஸ் மிகவும் நாம் இதை கொண்டு நுணுக்கமாக நாம் அறிய வேண்டும். மனிதன் எழுதப்பட்ட அனைத்து விஷயம், அவன் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அனைத்தும் எழுதப்பட்டது. அவன் எழுதப்பட்ட விஷயம் அது நடந்தே தீரும். இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை, எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாது. நாம் நேற்றே படித்தோம், அல்லாஹு தஆலா மனிதனுடைய அனைத்து விதிகளையும் எழுதிவிட்டு பிறகு அந்த மனிதனுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றான், நல்லமலை செய்வதற்கும் கெட்டமலை செய்வதற்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய, செலக்ட் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு ஆப்ஷனை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய அடியார்கள் மீது அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதற்காக ஷேக் முஹம்மது இப்னு ஸாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய விளக்க உரையில் இரண்டு சம்பவத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதை படித்து நாம் முடித்துக் கொள்ளலாம். இந்த ஹதீஸ் முதல் சம்பவம், இங்கு ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்கின்றான், சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு கைமுள அளவுதான் தொலைவு இருக்கின்றது. ஆனால் அவன் நரகவாசிகளுடைய அமலை செய்து விடுகின்றான், நரகத்தில் நுழைந்து விடுகின்றான் என்ற இந்த பகுதிக்கு, இந்த ஒரு பாகத்திற்கு எடுத்துக்காட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒருவன் அவருடைய ஆற்றலும் அவருடைய பலம் எப்படி என்றால், போர்க்களத்திற்கு உள்ளே அவர் செல்லும் பொழுது எவரையும், எதிரியில் இருக்கக்கூடிய எவரையும் விடுவதில்லை, முழுமையாக அவர்களை வெட்டி சாய்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவும் மிகவும் உறுதி மிக பலமாகவும் இருந்தார். மக்கள் சஹாபாக்கள் அவர்களை பார்த்து, இவர் உண்மையிலே இவ்வளவு திறமையாளர், அல்லாஹ்வுடைய பாதையில் இவ்வளவு அவர்கள் வீரமாக அவர் தன்னுடைய அமலை செய்கின்றார் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூறினார்கள், வஹுவ மின் அஹலின்னா, அவன் நரகவாசி. இப்போ சஹாபாக்களுக்கு இதை கேட்டவுடனே மிகவும் ஆச்சரியமாகானது. நாம் பார்க்கின்றோம், தன்னுடைய கண்களால் பார்க்கின்றோம், அவர் மார்க்கத்திற்காக அவர் போரிடுகின்றார், மார்க்க இந்த கலிமாவை உயர்த்துவதற்காக தான் போரிடுகின்றார், முழுமையாக எதிரிகளை என்னை விட்டி சாய்க்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பற்றி இவர் நரகவாசி என்று கூறினார்களே, எதற்கு, என்ன காரணம்? சரி, நான் பின்தொடர்வேன் என்று ஒரு சாவி என்ன செய்தார், நான் கண்டிப்பாக பின்தொடர்வேன், இவருடைய நிலைமை என்ன? அவர் இதே போல போர்க்களத்தில் கலந்து கொள்கின்றார். கடைசியில் அவருக்கு காயம் ஏற்படும் பொழுது கத்தியுடைய காயம் என வாளின் என காயம் ஏற்படும் பொழுது அந்த வாளுடைய அந்த காயத்தின் வலியை தாங்க முடியாமல் தன்னுடைய வாளை கொண்டு தன்னுடைய வாளின் நுனியை அவர் வைத்து தன்னுடைய மார்பில் மார்பை அதன் மீள் வைத்து முழுமையை அழுத்தி விடுகின்றார்கள். வாழ்வின் பக்கத்திலிருந்து முதுகில் வெளியேறி விடுகின்றது. தன்னை தானே கொன்று விடுகின்றார், தற்கொலை செய்து கொள்கின்றார். இதை பார்த்து அந்த நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நபியே நான் சாட்சி கூறுகின்றேன், நீங்கள் உண்மையான அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றீர். என்ன எதற்காக கூறினீர்கள் என்று கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, நீங்கள் யாரை பற்றி நீங்கள் நரகவாசி என்று கூறினீர்களோ அதனுடைய உண்மை என்ன என்று இப்பொழுது நமக்கு தெரிய வந்தது என்ற அனைத்து சம்பவத்தையும் குறிப்பிட்டார். இரண்டாவது பகுதி ஹதீஸின் இரண்டாவது பகுதி, ஒரு மனிதன் நரக அமல்களை நரகவாசியுடைய அமல்களை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமலை அவன் செய்து கொண்டே இருக்கின்றான், ஆனால் அவனுக்கும் அந்த நரகத்திற்கும் ஒரே ஒரு கை முலம் அளவுதான் தொலைவு இருக்கின்றது. ஆனால் அவன் நல்ல அமலை சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்து விடுகின்றான், அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகின்றான் என்ற இந்த ஹதீஸுடைய எடுத்துக்காட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வாழ்க்கையில் உசைரின் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, உசைர் இப்னு பனி அப்துல் அஷ்ஹல் என்று சொல்லக்கூடிய அன்சாரியை சார்ந்த ஒரு சஹாபி. இவர் எப்படியாக இருந்தார் என்றால், மார்க்கத்திற்கு எதிராக மார்க்கத்தை ஒரு எதிரியாக மார்க்கத்தின் ஒரு எதிரியாக பகைவராகவே இருந்தார். மார்க்கத்திற்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டுமோ, இஸ்லாமுக்கு முஸ்லிம்களுக்கு எவ்வளவு நஷ்டத்தையும் இழிவையும் அழிவையும் ஏற்படுத்த வேண்டுமோ அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் உஹதுடைய போர் ஏற்படும் பொழுது அங்கு அவர் அந்த இந்த போரில் கலந்து கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் ஈமானுடைய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகின்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு போர்க்களத்தில் கலந்து ஷஹீதாகின்றார். சஹாபாக்கள் தன்னுடைய தோழர்கள் யார் யார் என்று ஷஹீதானார்கள் என்று அவர்களை சேகரிக்கும் பொழுது இந்த நபரை உசைர் இப்னு பனி அப்துல் அஷ்ஹலை பார்க்கின்றார்கள். இந்த ஆளுக்கு இங்கு என்ன வேலை? இவர்தான் இந்த மார்க்கத்திற்கு எதிராக இருந்தாரே, பகைவனாக இருந்தாரே, இவர் இங்கு எப்படி என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அதற்கு பிறகு சொல்லப்படுகின்றது, அங்கு அந்த நபரிடம் கேட்கப்படுகின்றது, ஃபகாலு மல்லதி ஜா பிக யா ஃபுலான், உனக்கு இங்கு வரை எந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தது, ஏன் இங்கு போர்க்களத்தில் கலந்து கொண்ட என்றால் அந்த அவர் கூறக்கூடிய வார்த்தை என்ன, நான் ரஹ்பத்தன் ஃபில் இஸ்லாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விருப்பத்தோடு தான் வந்தேன், ஆகிய என்னுடைய சலாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க என்று அவர் அந்த கடைசியவன தருவாயில் இருந்த நேரத்தில் அவர்கள் கூறினார்கள். சுபஹானல்லாஹ், பாருங்க இந்த ஹதீஸ், இந்த சம்பவத்துல அவர் முழுமையாக மார்க்கத்திற்கு எதிராக மார்க்கத்திற்கு முரணாகவே அவர் மார்க்கத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இருந்தார். ஆனா அல்லாஹ்வுக்கல் அவருக்கு இஸ்லாத்துடைய தௌஃபீக்கை கொடுத்து ஷஹீதானார். அப்போ அவர் செய்து கொண்டிருந்த வேலை என்ன இருந்தது, நரகவாசிகளுடைய வேலையாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அந்த விதி எழுதப்பட்ட அந்த விதி கடைசி கட்டத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்றது. பிறகு போர்க்களத்தில் கலந்து அங்கு சொர்க்கவாசியாக அந்த பாக்கியத்தை அடையக்கூடியவராக இருக்கின்றார். ஆக அன்புக்குறவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் எழுதப்பட்டது. நாம் நல்ல அமல்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காகவும் சொர்க்கவாசிகளாக நாம் ஆகுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க. நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, நாம் மத்தியில் மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுதும் சரி, நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்காக செய்கின்றேன் என்ற இந்த மன சுத்தமான உள்ளமும் தூய்மையான உள்ளத்துடன் செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு மனிதன் எப்பொழுது தன்னை அறிந்து கொள்வான் என்றால், அவன் தனிமையில் இருக்கும் பொழுது அவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் பார்ப்பதில்லை என்ற அந்த நேரத்தில் தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட விஷயத்தை நாம அஞ்சு கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய கடைசி கட்டம், இந்த கடைசி கட்டத்தை தான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான துவாக்களை கேட்கக்கூடிய துவாக்களில் ஒன்றானது யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி, இதயங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய இதயத்தை இந்த மார்க்கத்தில் உறுதியாக வைப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் துவா. ஆக அந்த இந்த அடிப்படையில் நாம் நமக்கு அல்லாஹு தஆலா ஈமானுடைய தௌஃபீக் கொடுத்திருக்கின்றான். இந்த ஈமானை இந்த ஈமானுடன் மரணிப்பதற்காக நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக துவா கேட்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் நம்முடைய நல்ல அமல்களை கொண்டு நாம் செய்து அல்லாஹ்வுடைய குடும்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை சொர்க்கவாசிகளாகவும் சொர்க்க வாரிசுகளாகவும் அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரும் ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.